mama. Murukku meesa mama, nanu norungi thane pone. Vaala veesinaalum vaangum aambalaye. Kolayaakki naanga kelu engadaye. Yegappatta aasaiyila naan irundha velaiyila mosa senjaalugalaal mudanginene moolaiyila. Murukku meesa mama. மனசோடு வலிய மறைக்கும் என்ன நெருங்கி பாரு நானும் காந்திதான் போயிடாத ராசா அடிச்சு நீ ஆட வேணும் ராச ராச சோழ ராச ராச சோழ நானே பாரு என்ன போல இங்க பொழுதும் திருநாளே கொடிய நாடாமி போயிட கிழிய பொழுத பொலிபோடு கொடிய நாடாம ஒதுங்கினி